రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తతితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణమునీంద్ర కృపాత్తబోధం త్రియ్యంత దేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి మాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసధ్వాంత తిగ్మాంసుజాలే నిరవధి కరుణాద్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. రక్షా గ్రంథங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய சில கிரந்தங்கள்ல நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிறது முக்கியமான கிரந்தம். முக்கியமானது மூணு, சச்சரித்த ரக்ஷா, நிக்ஷேப ரக்ஷா, சி பாஞ்சராத்திர ரக்ஷா, அதுக்கப்புறம் கீதார்த்த சங்கிரகம், அதுக்கு ஒரு ரக்ஷா, இப்படி எல்லாம் இருக்கு. நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிறது சரணாகிதி பத்தினது. நிக்ஷேபம்னா சரணாகிதி, அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் இனிமே வரப்போறது இங்க திருநாமங்கள்ல. சரணாகதியை ரக்ஷா பண்ணி கொடுக்கிறார். சரணாகதின்னு ஒரு தர்மம் நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய தேவையில்லை என்று பிரச்சனை வரும்போது, அப்படி இல்லை இதை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சாதிக்கிறார். சச்சரித்த ரக்ஷாக்கும் நிக்ஷேப ரக்ஷாக்கும் வித்தியாசம் இருக்கு. சச்சரித்த ரக்ஷால வைஷ்ணவர்களுடைய சரித்திரம், வைஷ்ணவர்களுடைய மூணு அனுஷ்டானங்களை பிரதானமா ரக்ஷா பண்ணி கொடுத்தார். சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணத்தையும் ஊர்த்து குன்ற தாரணத்தையும் பகவான் நிவேதித்த உபயோகம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணதை உபயோகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் மூணு விஷயத்தையும் சொன்னார். அதுல இப்ப இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்றவாள் பிற மதத்தை சேர்ந்தவர்கள். இப்ப நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிறது சரணாகதியை காப்பாற்றி கொடுக்கிறார். சரணாகதி தேசிய சம்பிரதாயத்துல மட்டும்தான் இருக்கு இந்த ஸ்தித்தில. தேசிய சம்பிரதாயம் இல்லாம மற்ற பேர்கள்லாம் சரணாகதி நாம பண்ண வேண்டாம் என்கிற ஒரு நிலையில இருக்கா. அதுல பிற மதத்தவர்கள் நிறைய பேருக்கு இப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது, சரணாகதின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. ஸ்ரீ வைஷ்ணவத்துல இருக்கக்கூடிய ரெண்டு சம்பிரதாயத்துல சரணாகதி உண்டு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். அதை நாம் அனுஷ்டானம் பண்ண வேண்டியதா இருக்கா இல்லையா அப்படிங்கறதுல பிரச்சனை இருக்கு. நம்ம சரணாகதியை அனுஷ்டானம் பண்ண வேண்டாம், பெருமாளே ரட்சிப்பான் அப்படின்னு ஒரு சம்பிரதாயமும், இல்ல சரணாகதி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது தேசிய சம்பிரதாயமும் இருக்கு. இப்ப தேசியம் வந்து இந்த கிரந்தத்துல சரணாகதி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கறத காப்பாத்தி கொடுக்கிறார். அதனாலதான் நிக்ஷேப ரக்ஷா அப்படின்னு பெயர். சம்ஸ்கிருத்தில் இருக்கக்கூடிய பெரிய கிரந்தம் நிக்ஷேப ரக்ஷா கிருத்து அப்படின்னு திருநாமம் இருக்கிறத பார்த்தோம். நாம 481வது திருநாமத்திலிருந்து ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 12 திருநாமத்துல நிக்ஷேப ரக்ஷா விஷயங்கள் வரப்போகுது, எல்லாம் சரணாகதி பத்தி வரும். 481வது திருநாமம் நியாச நிஷேத நவகாந்தகா அப்படின்னு, பரநியாசத்தை நிஷேதம் பண்ணக்கூடிய 9 ஆட்சேபங்கள், அந்த 9ஐயும் ஒழித்தவர் என்று அர்த்தம். இதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்த சுருக்கம் ஒரே திருநாமத்தில் முடிச்சுட்டு இருக்கும். இந்த நிக்ஷேப ரக்ஷால 9 ஆட்சேபம் பண்ணிட்டு அந்த 9க்கு சமாதானம் சொல்ற. இது சரணாகதி பத்தி தான் இந்த புஸ்தகம் அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே சுவாமி தேசியர் அழகா சொல்ற. எதுக்காக இந்த புஸ்தகம் எல்லாமே வந்திருக்கு புஸ்தகத்துல, ஒரு கிரந்தம் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன உண்டோ மொத்தம் இருக்கு. ஸ்திதம் தாவதுன்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி மங்கள ஸ்லோகம் பண்ணும் போது கூட சம்சாராத்வகதாகதஸ்ரமஹரஹ சர்வாவகாக்கிய ஸ்வயம் ஸ்ரீசம்ஸ்லேஷ சமுல்லசத்கணரசஹ சீதஸ்ததாகோ மகான் நேதிஷ்டேன மகாபதேன சுகமோ ஏஷாம் பிரசாதாதபூத் தீர்த்தம் தத்ர சுகம் பிரகாசயதுனஹ தேப்யோ குருப்யோ நமஹா அப்படிங்கிற ஆச்சாரியர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டும், அந்த நமஸ்காரம் நமக்கு சுபத்தை பிரகாசனம் பண்ணணும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த விஷயம் குருனுடைய அனுகிரகத்தினால்தான் சொல்ல முடியும், இல்லட்டா முடியாது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டானா, சம்சாராத்வ கதாகத சிரமகரா, ஒரு அழகான ஒரு குளம் ஒண்ணு இருக்கு, குளிர்ச்சியான குளம், அது நடந்து போகக்கூடியவன் வெயில்ல அப்படியே வாடக்கூடியவன், ரொம்ப தூரம் நடந்து போறான் ஒருத்தன் வழிபோக்கன், முன்காலத்தில் நடந்துதானே போகணும், பஸ் எல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி நடந்துதான் போயிட்டு இருப்பான், ரொம்ப தூரம் நடந்து போனா அவளுக்கு வந்து தாகம் எடுக்கும், அது ரொம்ப சகஜம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதா இருந்தான்னா பசினாலையும் தாகத்தினாலையும் கஷ்டப்பட்டுன்னு தான் போக முடியும், இல்லாம போக முடியாது முன்காலத்துல, இப்ப மாதிரி கிடையாது. அப்போ அங்கங்க குளங்கள் இருக்கும், எல்லா ஊர்லயுமே குளம் இருக்கும், ஊருக்கு வெளியிலயும் குளம் இருக்கும், ஊருக்குள்ளேயும் குளம் இருக்கும், படுத்துக்கிறதுக்கு மண்டபங்கள்லாம் இருக்கும், நிறைய மரங்கள்லாம் இருக்கும், அந்த சமத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் வருது. இப்பதான் குளமும் கிடையாது, குளம் இருந்தா அதுல ஜலமும் கிடையாது, அப்படி ஒரு ஸ்திதி. இப்போ அப்படி குளம் எல்லாம் இருக்குமா, ஒருத்தன் வந்து ரொம்ப வழிபோக்கன், ஒருத்தன் ரொம்ப தூரம் வெயில்ல போறவன், ஏதாவது குளம் கிடைக்குமா பார்த்தான்னா குளம் இருக்கா மாதிரி இருக்கு, சீதஸ்டாக்கோ மகான், ரொம்ப குளிர்ச்சியான ஒரு குளம், பெரிய குளம், சர்வாவகாசியாக எல்லாரும் அதுல ஸ்நானம் பண்ண முடியும், எல்லாரும் தீர்த்தம் சாப்பிட முடியும், அப்படி இருக்கக்கூடிய நிறைய ஜலத்தோட இருக்கக்கூடிய பெரிய குளம் ஒண்ணு அங்க இருக்கு. இவனுக்கு தெரியல அது, தூரத்துல குளம் இருக்கு, ஆனா இவன் கஷ்டப்பட்டு இருக்கான், குளம் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு கஷ்டப்பட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப இருக்க சில பேர் வந்தா இவன் கஷ்டத்தை பார்த்து என்னப்பா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரே சிரமமா இருக்கு, தாகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும் போது அவர்கள்லாம் வழி காமிச்சு கொடுக்கலாம், இந்த பக்கம் போனான்னா அங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு போகலாம், குளம் இருக்கா எங்க இருக்கு அப்படின்னா, இதோ இந்த வழியா போகலாம், அந்த வழியா போகலாம், ரெண்டு மூணு வழி இருக்கும், சுலபமா போகணும்னா இந்த வழியா போகலாம், கஷ்டப்பட்டு போகணும்னா அந்த வழியா போகலாம், அங்க போய் இந்த பக்கம் படித்துறை இருக்கு, அந்த பக்கம் படித்துறை இருக்காது, அப்படிலாம் இருக்கும். பெரிய குளமா இருந்தானா ஒரு பக்கம் தான் படித்துறை இருக்கும், இன்னொரு பக்கம் உள்ளா இருக்கும், ஒரே போக முடியாதபடி இருக்கும், ஆபத்துகள் நிறைந்ததா இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அந்த பக்கம் போனவங்கன்னா கரும்பு இருக்கும், கரும்பு நடுவில் சர்ப்பங்கள்லாம் இருக்கும், அதனால அந்த பக்கம் போக வேண்டாம், இந்த பக்கம் போங்க, இப்படிலாம் கிராமங்கள்ல இப்பவும் சொல்லுவான். அப்ப அவ வழி காமிச்சு கொடுக்கறாளாம், வழி காமிச்சு கொடுத்து மாத்திரம் இல்ல, அந்த எந்த துறையில இறங்கணும் அப்படிங்கறதையும் காமிச்சு கொடுக்கறாளாம். அவ அப்படி பார்த்தா இவன் அந்த துறையில இறங்கி அந்த தீர்த்தத்துல அவதாரணம் பண்ணி ஸ்நானம் பண்ணி ஆனந்தத்துல தெளிச்சிருப்பான், இவனுடைய தாபங்கள் எல்லாம் போகும். அதே மாதிரி இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற, எதுக்கு சொல்றனா, சம்சாராத்வ கத அகத ஸ்ரமஹரஹா, சம்சாரத்தை இப்படி நடந்து நடந்து கஷ்டப்பட்டு இருக்கான். இப்ப குளம் அப்படின்னு சொல்றது பகவான் தான், எம்பெருமான் தான், சீதஸ்தடா கோமஹானே, குளிர்ச்சியான ஒரு குளம், எம்பெருமான் தான், திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான், திருவேங்கடமுடியான அவனுடைய திருமேனியே தீர்க்கிகா தாவகீனா அப்படிங்கிற அழகான குளமாச்சி அவனுடைய திருமேனி அப்படிங்கிற. ஏன்னா தாபங்கள் எல்லாம் போக்கடி, சம்சாரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மொத்தத்துக்குமே பெருமாளுடைய திருமேனியில் தான் நமக்கு தீர்வு இருக்கான், அதை பார்த்தா மொத்தம் போயிடும் நமக்கு. அப்ப நமக்கு சம்சாரம்ங்கிற ஒரு தூர மார்க்கத்துல இங்கேயும் அங்கேயும் போய் அல்லாடி கட்டப்பட்டு இருக்கிற நமக்கு அழகா இருக்கக்கூடிய ஒரு சீதமான குளிர்ச்சியான ஒரு குளம் இதுனா எம்பெருமான். சர்வாவகாசியாக எல்லாரும் அவகாசனம் பண்ணலாம், எல்லாரும் அனுபவிக்கலாம், எல்லாரும் நீராடலாம்னு அர்த்தம். நீராட பொதுவீர் பொதுவினோன்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி, யார் யார் நீராடணும்னு ஆசை இருக்காவோ எல்லாரும் வாங்குவோம்னர், ஆசை இருந்தா போறோம் வேற தேவையில்லைன்னார். அந்த மாதிரி சர்வாவகாசியாக எல்லாரும் அவகாசனம் பண்ணலாம். ஸ்ரீ சம்ஸ்லேஷ சமுல்ல சத்கணரசகா, பிராட்டியோட கூட சேர்ந்திருக்க அந்த குளத்துல எப்படி சிறி இருக்கோ தாமரைப்பூ முதலானதெல்லாம், அது மாதிரி இங்கேயும் பிராட்டி சேர்ந்திருக்க. சீதஸ்தடா கோமஹானே, இந்த குளம் இருக்குன்னே நமக்கு தெரியாது, அப்படி தெரியாமல் சம்சாரத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த குளத்தை காமிச்சு கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர், ஏ திஷ்டே நமஹா பதேன சுகமஹா ஏஷாம் பிரசாதாத பூத்து, அந்த குளம் இருக்கு அப்படிங்கிறத சுலபமான வழியில நமக்கு காமிச்சு கொடுக்கலாம் ஆச்சாரியர்கள்லாம். என்ன கேட்டா எமிர்மான் இருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா அது அவ்வளவு சுலபம் கிடையாது. எமிர்மான் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும்னா அதுவும் சாஸ்திரத்துல ஆராய்ஞ்சு பார்த்து மெதுவா தானே புரிஞ்சுக்கணும், விசாரங்கள்லாம் பண்ணி பார்த்து தானே புரிஞ்சுக்கணும். ஆனா ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க கேட்டனா, இந்த குளம் இங்க இருக்கு அப்படிங்கறத நேதிஷ்டேன மகாபதேன ரொம்ப சுலபமான வழியில உபதேசம் முதலான வழிகள் நமக்கு காட்டி கொடுத்துடுறா. இது ஒரு குளம் இருக்கே அப்படிங்கறத காட்டி கொடுக்கறாங்க. அந்த குளத்துக்கு எப்படி போனோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பல வழிகள் இருக்கு, சுலபமான வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சுலபமான வழியும் காமிச்சு கொடுக்கறாளாம். நேதிஷ்டே நமகாபசேன சுகமா, பக்கத்துல இருக்க கிட்ட வழியில போனா அந்த கோயிலெல்லாம் அப்படின்னு குளத்துக்கு சொல்ற மாதிரி இந்த வழியில போனா அந்த பெருமானா அடைஞ்சு விடலாம் அப்படிங்கிறா. அந்த குளம் தான் இப்ப பெருமான் தானே. ரெண்டு வழி இருக்கு, ஒண்ணு பக்தி பக்தி யோகம் என்ற வழி, இன்னொன்னு சரணாகதி அப்படிங்கிற வழி. ரெண்டு வழி இருக்காம் இந்த பகவான்ங்கிற குளத்துக்கு பொறுத்து. இல்ல சரணாகதிங்கிற வழியை காமிச்சு கொடுக்கறாளாம். ஏஷாம் பிரசாதாத பூத, ஆச்சாரியருடைய அனுகூலம் தானே காமிச்சு கொடுத்தது. அது ஆச்சாரியர்களுக்கு நமஸ்காரம் பண்றேன், அவளுடைய நமஸ்காரம் தான் எனக்கு அந்த குளத்துல நல்ல ஒரு துறையும் காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற. தீர்த்தம் தத்ர சுபம் பிரகாசையதூம், இந்த உபாயம் மாத்திரம் இல்ல, எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கறது அவ அனுகிரகமே எனக்கு காமிச்சு கொடுக்கும், அவளுக்கு நான் மட்டும் நமஸ்காரமே எனக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற. அதாவது சரணாகதிங்கிற மார்க்கத்தை காமிச்சு கொடுத்தவா, எம்பெருமான் இருக்கார் அப்படிங்கறத காமிச்சு கொடுத்து சரணாகதி அப்படிங்கிற மார்க்கத்தையும் காமிச்சு கொடுத்தவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்களே நல்ல தீர்த்தத்தையும் காமிச்சு கொடுப்பார், நல்ல துறையையும் காமிச்சு கொடுப்பார். அப்படின்னா அந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தை வச்சுண்டு இந்த கிரந்தத்தை பண்ண போறார், இப்ப சரணாகதியை காமிக்க போறார், சரணாகதி உண்டு அப்படின்னு ஸ்தாபிக்க போறார். இதுக்கு வேண்டிய புத்தி எல்லாம் ஆச்சாரியுடைய அனுகிரகமே எனக்கு கொடுக்கும் அப்படிங்கறத மறைவா சொல்ற இதுல. அப்போ தீர்த்தம் தத்ர சுகம் பிரகாசைய துணகம் அப்படிங்கிற வெறும் தத்துவ ஞானத்துக்கு உபதேசம் முதலான தத்துவ ஞானத்தினால பெருமாள் இருக்கிறத காமிச்சு கொடுத்து சுலபமான வழியான சரணாயத்தை காமிச்சு கொடுத்த ஆச்சாரியனே அங்க பகவான் அனுபவிக்கிற ஒரு படித்துறை எதுங்கிறதையும் காமிச்சு கொடுப்பார் என்ன அர்த்தம். பிராய பிரபஜனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன் ஹஸ்தஸ்ரீ ரங்கபர்த்தூர் மாமவியாத் அபயமுத்ரிதா அப்படின்னு அழகா ஸ்லோகம். ரங்கநாதருடைய அபயமுத்ரா கையில அபயம் காமிக்கிறார் முத்திரையினால, அந்த முத்திரைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. வேண்டாம் சொல்றதுக்கும் அதே முத்திரை தான், ஹஸ்த முத்திரை தானே. கையில காண்பிக்கிற முத்திரைகளை பத்தி எல்லாம் பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரத்துல எழுதியிருக்கார். பரதநாட்டிய சாஸ்திரத்துல என்னென்ன முத்திரை என்னென்ன அர்த்தம் அப்படின்னு. அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு கையை இப்படி முன்னாடி நீட்டி உள்ளங்கையை காமிக்கிற ஒரு முத்திரை வேண்டாம்ங்கிறது. இன்னைக்கும் பரதநாட்டியத்தில் பார்த்தா தெரியும், அபயங்கிறதுக்கும் அதே முத்திரை தான். அப்ப ரங்கநாதன் காமிக்கிறது அபய முத்திரையா அப்படின்னு கேட்டா, அபய முத்திரை தான், அதுவே வேண்டாங்கிற முத்திரை அதுதான். என்னது வேண்டாம் சொல்றார் அவர் அப்படின்னா, ஒரு காலே சரணாகதி அடைந்தார்க்கும் அப்படின்னு ஒரு தடவை போய் சரணாகதி பண்ணவனுக்கு ரெண்டாவது தடவை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார், போரும் அப்படிங்கிறார். ஒரு தடவை சரணாகதி பண்ணி அதுவே போரும், இன்னொரு தடவை சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரா. அந்த எம்பெருமானுடைய ஹஸ்தம் நம்பெருமாள் ரங்கநாதனுடைய ஹஸ்தம் மாமோவியார் என்ன காப்பாற்றட்டும் அப்படிங்கிறார். அதனால அந்த ஹஸ்தமே சரணாகதி பண்றவாளுக்கு இன்னொரு வாட்டி பண்ண வேண்டாம் காமிக்கிறதாம். இப்படி திருவேங்கடபுடையானுடைய ஹஸ்தத்தை சொல்லும் போது அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு ஆழ்வார் சொல்றார். என்னுடைய அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து கொள்ளுங்கள்ங்கிறாரா, என்னுடைய திருவடி கீழ் வந்து சரணாகதி பண்ணுங்கள் அப்படிங்கிறாரா திருவேங்கடபுடையான். அவர் ஹஸ்தத்தை சுருக்கிண்டு என் திருவடி கீழே வந்துருங்கோன்னு அணைச்சின் இருக்க மாதிரி இருக்கு. சரணாகதி பண்ணுங்கள் என்று சொல்றவர் திருவேங்கடபுடையான். ஒரு தடவை சரணாகதி பண்ணா போறோம், ரெண்டாவது தடவை பண்ணிடாதுங்கோ என்று சொல்றவர் ரங்கநாதன். இப்படி அழகா ரெண்டு ரெண்டு எம்பெருமானும் அழகான சந்தேசம் கொடுத்துருக்க. இப்படியாக இந்த மங்கள ஸ்லோகங்கள் ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி சிதந்தாவது சரீர பாஹ்யாபியந்தரகரண பிராண திருணா விலக்ஷணா பாரலோகிக சுக துக்கோபோக யோக்யா பரமுருஷ நித்தேச்சாதந்திரித சுவாதந்திரியா பரதந்திர அனாதி கர்ம பிரவாகே துக சதுர்வித தேக பிரவேச தரிந்து சத்ததா ஸ்வாபிமான சந்தன்யவானாவர்ஜினீய துஷ்ட துக்கம் சித்தி சஹஸ்ரம் ததா தாம் சித்திக சம்யகத்யக்ஷ யுகவத் அத்யக்ஷித வஸ்த வஸ்து வாஸ்தவேனாபி ஸ்வச்சந்த வஞ்சகிருத்தி நித்தி சக்தி சம்பதாபி சர்வஜன நிருபாதிக சுகிருதாபின்னு ஆரம்பிச்சு கம்பீரமா ஆரம்பிக்கிறது கிரந்தம். ஆரம்பமே ஒரே வாக்கியமே நிறைய போறது, 20 வரிக்கு போறது ஒரு வாக்கியமே. அதுல வந்து இதன் தொத்திர சிந்தியதே அப்படின்னு பகவான அடையறதுக்கு சரணாகிதிங்கிற உபாயம் இருக்கா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ண போறேன்னு ஆரம்பிக்கிறார். பகவான அடையறதுக்கு தியானம் பண்ணணும், தியான யோகம். தியான யோகம் தான் பக்தி யோகம் பேர். அந்த ஒரு உபாயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது தவிர வேற ஒரு உபாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி இப்ப ஆலோசனை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு இந்த கிரந்தம் முழுக்க அதுதான். இது சாஸ்திர விசார கிரந்தம். சாஸ்திரங்கள்ல பரிசயம் இருந்தாதான் இந்த கிரந்தம் புரியும், இல்லாட்டா புரியாது. வெறும் வேறோட்டமா பாக்குறேன். உபதேச கிரந்தம் இல்ல, இது சாஸ்திர சர்ச்சா பண்ற கிரந்தம். அதுல வரநியாசம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம் வரநியாசம் உண்டு ஸ்தாபிச்சிருக்க. பூர்வபக்ஷத்துல 9 ஆட்சேபங்கள் இருக்கான். வரநியாசம் கூடாது, வரநாசம் ஒண்ணு கிடையாது, வரநாசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 9 ஆட்சேபங்கள் இருக்கு. அந்த 9 அவர் பதில் சொல்லி சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ற. அதை வச்சுட்டுதான் ஞாச நிஷேத நவகாந்தகா அப்படின்னு இந்த திருநாமம். வரநாசத்தை நிஷேதம் பண்ணக்கூடியதான 9 ஆட்சேபங்களை முறியடித்தவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். வரநாசம் இப்போ நடந்துட்டு இருக்கு தேசிய சம்பிரதாயத்துல. இது பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுக்கு என்ன காரணம்? ஏன் சில பண்ண வேண்டாம் சொல்றாலே என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை. நமக்கு செய்ய வேண்டாம் சொல்றா, ஏன் செய்ய வேண்டாம் சொல்றான்? நல்ல விஷயம் தானே, சமாசேன மாதிரி வரநாசம் பண்ண வேண்டியதுதானே மோட்சத்துக்காக அப்படின்னு கேட்டா அவ சொல்ற காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறது தேசியன் அழகா சொல்ற. அவளே கூட அவ்வளவு அழகா சொல்ல முடியாது, தேசியன் சொன்னாதான் அதுவே அழகா இருக்கும். அவ்வளவு அழகா தேசியனே உபபாதனம் பண்ணி அதை நிரசமும் பண்ற அப்படி இல்லை அப்படியே ஸ்தாபிக்கிற. சுருக்கமா பார்த்தோம்னா முதல்ல சொரூப அனுபபத்தி, அதாவது சரணாகதி அப்படின்னுடைய சொரூபமே கிடையாது இன்னொன்னு. ரெண்டாவது லக்ஷணம் கிடையாதுன்னு ரெண்டாவது. மூணாவது அனுஷ்டானம் கிடையாதுன்னு மூணாவது. விதி கிடையாது என்று நாலாவது. சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு நிஷேதம் இருக்கு என்ன அஞ்சாவது. சரணாகதியும் பக்தி யோகமும் ஒன்றுதான் தனித்தனி கிடையாது என்ன ஆறாவது. சரணாகதி பண்ண முடியாது அப்படிங்கிறது ஏழாவது. சரணாகதி பிரசித்தம் இல்லை அப்படின்னு எட்டாவது. சரணாகதி பண்றது சம்பிரதாயத்துக்கு விரோதம் இந்த ஒரு ஆட்சேபம் 9. இந்த 9 கண்டனம் பண்ணிருக்க. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டால் சரணாகதி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இதுல வந்துருக்கும். மொத்தமுமே யார் என்ன ஆட்சேபம் பண்ணாலும் அதுக்கு பதில் இதுல இருக்கும், நிக்ஷேப ரட்சையில் இருக்கும் கட்டாயம். மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டேன். இவ்வளோ தீர்க்கமா ஆட்சேபம் பண்ணாலும் பண்ண முடியாது, சமாதானம் சொல்றாலும் சொல்ல முடியாது. அதனால்தான் தேசியனுக்கு இருக்கக்கூடிய தனி பெருமை இதெல்லாம். அவதார புருஷர் ஆனபடினால சரணாகதிய லோகத்துக்கு காட்டி அதை ஸ்தாபனம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த அவதாரம். பஞ்ச பிரகதி தந்திரல்வோன் வாழியே அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். நல்ல சரணாகதி மார்க்கத்தை நமக்கு தந்தருளினவர் சுவாமி தேசிகன். இவர் தந்தருளினா எப்படி சொல்லலாம்? அதுதான் முன்னாடி இருக்கே, நம்மாழ்வார் கூட தான் சரணாகதி பண்ணியிருக்கார், பகவத் ராமானுஜர் கூட தான் சரணாகதி பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் சரணாகதி பண்ணலேனோ ராமானுஜர் சரணாகதி பண்ணலேனோ யாருமே சொல்லல, எல்லா ஆச்சாரியும் ஒத்துன்ற விஷயம். நம்மாழ்வார் சரணாகதி பண்ணாரா அப்படின்னா கேட்டா ஆழ்வார்கள் சரணாகதி பண்ணி இதுவும் அர்ச்சையிலே அப்படின்னு அர்ச்சையில சரணாகதி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்றா. ராமானுஜர் சரணாகதி பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டானா ஆச்சாரியர்களும் சரணாகதி பண்ணியிருக்கான்னு தான் சொல்ற. நாம பண்ணக்கூடாதுன்னு தான் பிரச்சனை. அவர்கள் பண்ணல அதனால நாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அவ பண்ணியிருக்கான்னு சொல்றா. ஆனா நாம் மனுஷர்களா, நாம் இப்ப இருக்கிறவா சாதாரணமானவா, நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆட்சேபம் வருது. அப்போ சரணாகதி அது வந்து நம்மாழ்வாரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார், ராமானுஜரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார், ஆளந்தா குதிரான் ஆச்சாரியர்களும் சரணாகதி அனுஷ்டானம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஸ்தோத்திர ரத்னத்துலாம் அழகா சொல்ற, நான் தர்ம நிஷ்டோஸ்மி, நான் ஆத்மவேதி, நான் பக்திமான் தொ சரணார்விந்தே, அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்ய தொத் பாதமூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு ஸ்பஷ்டமாவே சரணாகதி பண்ணிருக்க, நன்னா தெரியுது. பின்ன தேசிகனை மாத்திரம் தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் அப்படின்னு சொல்லுவானேன்னு கேட்டா, அது இந்த நிக்ஷேப ரக்ஷா பார்த்தா புரியும். இந்த நிக்ஷேப ரக்ஷா பார்த்தா அந்த விஷயம் புரியும். ஏன்னா சரணாகதி அப்படி சம்பிரதாயத்தில் வந்தா கூட அதை நாம் பண்ணக்கூடாது, சரணாகதி செய்ய வேண்டிய தர்மம் இல்லை அது அப்படின்னு ஒரு ஆட்சேபம் வந்திருக்கு. அதுக்குதான் இந்த பதில் இந்த புஸ்தகம். இது மாத்திரம் இல்லை, சகசித்திரேசாரம் முதலான புஸ்தகங்கள்லாம் கூட இருக்கு. பல கிரந்தங்கள் இந்த விஷயத்தை தேசியம் சாதிக்கிறேன். நிச்சயபரக்ஷா என்ன கேட்டா, இதம்பரமா இதுக்குன்னே வந்த கிரந்தம், மற்றெல்லாம் வேற காரியத்துக்காக வந்திருக்கும், இதுக்குன்னே வந்த கிரந்தம், நிச்சயபத்தை சாதிக்கிறவங்கிறதுக்காகவே வந்த கிரந்தம். அதனால பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் இந்த சரணாகதி சம்பிரதாயம் விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கச்சே, அதை காப்பாற்றி கொடுத்தவர் தேசிகன் தான். கேட்டா விட்டு போயிருக்கும், தேசிகன் அவதாரம் பண்ணலைன்னா ராமானுஜர் வரைக்கும் சரணாகதி பண்ணா அவரோட விட்டு போயிடுது, அப்புறம் யாரும் சரணாகதி பண்ணலன்னு வரும். எப்படி ஆனா யோகம் மாதிரி ஆள வந்தார் யோகம் பண்ணல விட்டு போயிடுச்சுன்னு சொல்ற வழியோ, அது மாதிரி ராமானுஜர் வரைக்கும் தான் சரணாகதி பண்ணா அதுக்கப்புறம் சரணாகதி விட்டு போச்சுன்னு ஒரு ஸ்திதி வந்திருக்கும். இப்போ யோகம் நமக்கு கிடைக்கலையே, சுவாமி நாதமுனிகள் யோகம் அனுஷ்டானம் பண்ணார், நம்மாழ்வார் யோகா அனுஷ்டானம் பண்ணார், நாதமுனியுடைய சிஷ்ய திருக்குருகே காவலப்பன் யோகா அனுஷ்டானம் பண்ணார், வேலை உபாயமா பண்ணல பொழுதுபோக்கா பண்ணா, எம்பெருமான யோகத்துல நேர பார்த்தா, ஆனா ஆள வந்தாருக்கு கிடைக்கல. எப்படி யோகம்ங்கிறது திருக்குருகே காவலப்பன் வரைக்கும் கிடைச்சிருக்கு ஆனா ஆள வந்தாருக்கு கிடைக்கலையோ, அது மாதிரி சரணாகதிங்கிறது ராமானுஜர் வரைக்கும் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு ஒரு கதி வரா மாதிரி இருந்தது. நல்லவேளை வரல. அதுக்கப்புறம் பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் மடப்பள்ளி ஆச்சான் வழியாக அப்புள்ளார் வழியாக அந்த சம்பிரதாயம் நல்லா நடந்துன்னு வருது, காஞ்சிபுரத்தில் நடந்துன்னு வந்திருக்கு. அது கைவிட்டு போகாமல் அதை காப்பாத்தி நமக்கு கொடுத்தது தேசிகன் தான். அதனால அந்த ஒரு உபகாரத்துல தஞ்ச பரகதி தந்தருள்வோன் வாயே என்ன சொல்றது, தேசியம் தான் நமக்கு கொடுத்த, நமக்கு கொடுத்தவர் தான் பிரதானமா சொல்லணும். தேசியனுக்கு கொடுத்தவர் வேற ஒருத்தர் இருக்கார், அப்புள்ளார் கூட சொல்லி கொடுத்தார், அப்புள்ளாருக்கு அவருடைய ஆச்சாரியம் சொல்லி கொடுத்தார். அது இருக்கட்டும், நம்ம சம்பிரதாயத்துக்கு இப்ப தேசியம் தான் காரணம், இந்த சரணாகதி இருக்கிறதுக்கு காரணம் அவர்தான். பெரிய உபகாரம் இது, மகா உபகாரம். அதனாலதான் அவதாரம் அவதாரம் அப்படின்னு அடிக்கடி சொல்றான். ஒரு அவதாரமா இருந்தா தான் இந்த மாதிரியான உபகாரங்கள்லாம் பண்ண முடியும், ஒரு சாதாரண மனுஷனுக்கு பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருக்குல்ல, மனுஷ குலத்துக்கே பண்ண பெரிய அவதாரம், பெரிய உபகாரம் இது. அது ஒரு அவதார புருஷன் தான் அதை சாதிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தான் பகவான் அவதாரம் பண்ணுவார், வேற சாதாரண காரியத்துக்கு வெறும் உபதேசங்களுக்கெல்லாம் கூட அவதாரம் பண்ண மாட்டார். பெருமாள் அவதாரம் பண்றாருனா பெரிய லட்சியம் ஏதாவது இருக்கும். அது மாதிரி தேசியனா அவதாரம் பண்ணதுக்கு பெரிய பெரிய லட்சியங்கள்லாம் வச்சிருக்கேன், சரியா இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டா, சரணாகதியை காப்பாற்றி கொடுக்கறது. இதுல ஆட்சேபம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லி சமாதானமும் தேசிகனையும் சொல்லிட்டபடினால இனிமே அதுல ஆட்சேபம் வர முடியாது. ஏன்னா இனிமே ஆட்சேபம்னா இதுல இல்லாம ஒண்ணு கண்டுபிடிக்கணும், இதுதான் உண்டு ஆட்சேபம் இருக்கு. இனிமே வேற ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சாதான் உண்டு ஆட்சேபத்து. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, இனிமேல் கண்டுபிடிக்க முடியாது. கோணமானு உளர்றதெல்லாம் ஆட்சேபம் ஆகாது. சாஸ்திர ரீதியில் வர ஆட்சேபம்னா ஒன்பது ரீதியில் தான் வர முடியும், இந்த ஒன்பது தான் வர முடியும். அதை தேசியம் சொல்லியிருக்கார். ஒன்னாவது இந்த ஒன்பது சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ ஒரே திருநாமத்தில் சொல்லிட்டா கூட அது ஒன்பது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு திருநாமம் விட்டுருக்கார். அதனால் அப்படியே சுருக்கமாக இப்போ சொல்கிறேன். ஒன்னாவது சரணாகதிக்கு சுரூபம் என்னங்கிறது இல்லை அப்படிங்கிறது முதல் ஆட்சேபம். அதாவது சரணாகதினா என்ன, அது ஞானமா கர்மமா ஹோமம் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணுமா கையால, இல்ல ஏதாவது ஞானமா, இல்ல வாக்குனால ஏதாவது சொல்லணுமா, அது என்னங்கிறது அத்தனை தெரியவா இல்லையே, சரணாகதிக்கு சுரூபம் தெரியாவில்லையே அப்படின்னு கேள்வி. ஞானம் அப்படின்னு சொன்னா இது எந்த ஞானம், நம்ம ஆச்சாரியன்ட்ட கேட்டு பகவானே உபாயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமே அந்த ஞானமா, இல்ல அதை காட்டுல வேற ஏதாவது தனியா வரக்கூடிய விசேஷமான ஞானம் ஒண்ணு இருக்கா? பகவான் தான் நமக்கு உபாயம், பகவான் தான் நமக்கு மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டா போறாதா? தெரிஞ்சுக்கிறது தான் சரணாகதியா, இல்ல தெரிஞ்சுட்டு வேற ஏதாவது செய்யணுமா? சரணாகதிக்கு கையால செய்யறது ஒண்ணும் கிடையாது, ஞானம் தான் பிரதானமா பார்த்தோம்னா சரணாகதி அப்படின்னா அது ஒரு விதமான ஞானம், ஞான விசேஷம் அப்படின்னு. ஞான விசேஷம் அப்படின்னா வெறும தெரிஞ்சுக்கிற ஞானம் இல்லை, இல்லை அவர் சொல்லி கொடுத்தா நான் தெரிஞ்சின்றேன் அப்படின்னா தெரிஞ்சின்றது எதுக்கு உதவும்? ஒன்றுக்கும் உதாது. பின்ன என்ன கேட்டானா பகவானே உபாயம் அப்படிங்கிறது அது தெரிஞ்சின்றா போறாமல் அது ஞானத்தினுடைய ஒரு அனுஷ்டானத்துல வரணும். அது அதனால இதுக்கு சொரூபம் என்ன, இது சாஸ்திர ஜன்ய ஞானமா இல்ல அதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டியதா, சரணாகதிக்கு அங்கங்கள்லாம் என்ன அப்படின்னா அதுல ஒரு சர்ச்சை. என்ன சரணாகதிக்கு அங்கமே கிடையாதுன்னு ஒரு வசனம் இருக்கு, இன்னொரு இடத்துல பார்த்தா அஞ்சு அங்கம் இருக்குன்னு ஒரு வசனம் இருக்கு. அங்கம் இருக்கா இல்லையா இப்படி ஆராய்ஞ்சு பார்த்தா சரணாகதியினுடைய சொரூபமே சொல்ல முடியாம இருக்கு, சாஸ்திரங்கள்ல குழப்பமா இருக்கு, சின்ன ஆட்சேபம் வர அந்த ஆட்சேபத்துக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன். சரணாகதிக்கு சொரூபம் இருக்கு அப்படிங்கிற, இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற. இது என்ன ஞானமா, இல்ல ஏதாவது செய்யணுமா, இல்ல கை கூப்பின்னு இருக்கணுமா, இல்ல வாக்கினாலே மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னு கேட்டா சரணாகதிங்கிறது ஞானம்தான், ஞானம்தான் மோட்சத்துக்கு உபாயம் அப்படிங்கிறது உபனிஷத் சித்தாந்தம், அது அதை மாற்ற முடியாது. சரணாகதிங்கிறதும் ஒரு ஞானம்தான், ஆனா இது ஆச்சாரியன்ற உபதேசம் கேட்கும் போதோ இல்ல புஸ்தகம் பார்க்கும் போதோ வரக்கூடிய ஞானம் இருக்கும் இல்லையோ, அந்த ஞானம் சரணாகதி இல்ல. சரணாகதி பத்தி ஞானம் இப்ப வந்திருக்கும், ஆனா அதை காட்டுல தனியா இவன் சரணாகதி பண்றதா ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கணும். ஆச்சாரியன் கேட்கும் போது சரணாகதி பண்ணணும் என்று ஒரு ஞானம் இருக்கும், பண்ணணும் அப்படிங்கிற ஞானம் இருந்து அது பண்ணதா கணக்காகிறாது. சரணாகதி பண்ணுகிறேன் சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படிங்கிறது, எவரவான்தருடைய சரணாகதி பண்றேன் அப்படின்னா அதுதான், அதுதான் சரணாகதி. சரணாகதி பண்றேன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி வரப்போகுது இதுல. அதனால சரணாகதிங்கிறது ஒரு ஞான விசேஷம், இது ஞானம் தான் அப்படிங்கறத ஸ்தாபிச்ச. இதனுடைய அங்கங்கள்லாம் என்ன, சரணாகதிக்கு அங்கம் உண்டா கிடையாதா அப்படின்னா சரணாகதிக்கு வெளி அங்கம் கிடையாது, ஆனா உள் அங்கங்கள் உண்டு அப்படிங்கிற, அந்தரங்கமான அங்கம் உண்டு. அந்த அங்கங்களை பத்தி அடுத்த திருநாமத்திலேயே வரப்பொருள், அஞ்சு அங்கங்களோட கூட ஒரு அங்கியோட கூட மொத்தம் ஆறு சேர்ந்தது சரணாகதி. அங்கம் கிடையாதுன்னு சொல்றாலே அப்படின்னா வெளியிலேருந்து இதுக்கு அங்கம் கிடையாது, அதாவது சந்தியாவந்தனம் பண்றதோ இல்ல நித்தியகர்மா அனுஷ்டானங்கள் பண்றதோ இல்ல குளிச்சு சுத்தமா இருக்கிறதோ இதெல்லாம் சரணாகதிக்கு அங்கம் கிடையாது. குளிச்சு சுத்தமா இருந்ததா சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, சந்தியாவதனம் பண்ணாதான் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா இதெல்லாம் அங்கம் கிடையாது, சரணாகதிக்கு சம்பந்தம் கிடையாது. சரணாகதிக்கு வெளியில அங்கம் கிடையாது. இதே பக்தி யோகத்துக்கு வெளியில நிறைய அங்கங்கள் உண்டு, பக்தி யோகம் தியான யோகம் பண்ணணும்னா கர்மயோகம் முதலானதெல்லாம் அங்கம் அதுக்கு, இதுல அது கிடையாது இல்ல, அதனால அங்கம் கிடையாதுன்னு சொல்றது. இப்படி சொரூபத்தை ஸ்தாபிச்சார். அடுத்து இரண்டாவது ஆக்ஷேபம், சரணாகதிக்கு லட்சணம் சொல்ல முடியாது என்று. ஏதாவது ஒண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய லட்சணம் நமக்கு தெரியணும், அப்பதானே அதை பத்தி நாம சொல்ல முடியும், அதை பத்தி நாம புரிஞ்சுக்க முடியும். சரியான லட்சணம் தானே, ஒரு ஒரு ஏதோ ஒன்று பார்க்க ஒருத்தரை பார்க்கணும் போறான், ஒருத்தன் ஒரு பெரியவர் கேசவாச்சாரம் இருக்கேன்னு போ, கேசவாச்சாரம் பார்க்கணும் அப்படின்னு போறான். அங்க நிறைய பேர் இருக்கா, அப்ப கேசவாச்சாரம் எங்க இருக்க, கேசவாச்சாரம் பார்க்கணும் அப்படின்னா அப்ப கேசவாச்சாரத்துடைய லட்சணம் சொல்லதான் நமக்கு புரியும். அங்க உங்க உள்ள இருக்காருன்னா உள்ள நூறு பேர் இருக்கா, அந்த கேசவாச்சாரி யார் அப்படின்னு கேட்டானா அவ கேசவாச்சாரத்துடைய லட்சணம் சொல்லணும், அவருக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய தனித்தன்மை ஏதாவது சொல்லணும், இந்த வஸ்திரம் தரிச்சுட்டு இருப்பார், இந்த சால்வ போட்டு இருப்பார் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். அந்த மாதிரி சரணாகதிக்கு ஏதாவது லட்சணம் சொன்னாதானே அது புரியும், எதுவுமே லட்சணம் சொன்னாதானே புரியும், அடையாளம் சொல்லாம அது எப்படி புரியும்? ஆனா சரணாகதி லட்சணம் சொல்ல முடியலையே என்னும் இரண்டாவது ஆக்ஷேபம். இதுக்கு தேசிய அழகா பதில் சொல்ற, லட்சணம் சொல்ல முடியாட்டா பரவாயில்ல அது தோஷம் இல்லைன்னு விட்டார் அழகா, ஏன்னா எல்லாத்துக்குமே லட்சணம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாம் பலவிதமா இருக்கு. சிலதெல்லாம் அனுபவத்தினாலே தெரிஞ்சுக்கலாம். சிக்ஷுக்ஷீர குடாதீனாம் மாதுரிய மகதந்தரும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். கரும்பு எப்படி இருக்கீங்க, ஏதாவது தித்திப்பா இருக்கு. வெள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் தித்திப்பா இருக்கு. க்ஷீரம் பால் எப்படி இருக்குன்னா அதுவும் தித்திப்பா இருக்கு, அதுவும் மதுரமா இருக்கு. அப்ப இந்த மூணு மதுரம் இருக்கு, மூணு மதுரத்துக்கும் லட்சணம் சொல்ல முடியுமா கேட்டான். கரும்பு ரெண்டு தித்திப்புங்கிறது எப்படி, பால் ரெண்டிய தித்திப்பு, இரண்டு ரெண்டிய தித்திப்பு வேற வேற ஒண்ணு கிடையாது. கரும்புல இருக்க மதுர ரசம் வேற, பால்ல இருக்கிற மதுர ரசம் வேற, வெள்ளத்துல இருக்க மதுர ரசம் வேற. இந்த மூணுக்கு லட்சணம் சொல்லுங்க பாப்போம். கரும்புடைய தித்திப்பு ரசம் எப்படி இருக்கும், பாலினுடைய இனிப்பு சுவை எப்படி இருக்கும், லட்சணம் சொல்லுங்க பாருன்னா சரஸ்வத்தியாபி நசைக்கதேங்கிறார். சரஸ்வதியே வந்தா கூட சொல்ல முடியாது, பிரம்மாவே வந்தா கூட சொல்ல முடியாது. சரி என்ன கேட்டா அனுபவிச்சுதான் தெரிஞ்சு முடியும், அதனால தெரியலங்கிறது கிடையாது. லக்கணம் தெரியாதான் விஷயமே தெரியலங்கிறது கிடையாது. நாமளே கரும்பு சாப்பிட்டுருக்கோம், பால் சாப்பிட்டுருக்கோம், க்ஷீரம் சாப்பிட்டுருக்கோம், இதனுடைய திதிப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நமக்கே நல்லா தெரியும். லக்கணம் சொல்ல முடியாதா கூட பரவாயில்ல, விஷயம் தெரியுமோ இல்லையா நமக்கு. அதனால சரணாகதிக்கு லக்ஷணம் என்ன, லக்ஷணம் சொல்ல முடியலையேன்னா சொல்ல முடியாதா பரவாயில்ல. கரும்புனுடைய சுவைக்கும் பாலனுடைய சுவைக்கும் என்ன லக்ஷணம் ஒன்னால் சொல்ல முடியுமோ, சரஸ்வதினாலேயே சொல்ல முடியாது. இருந்தா கூட கரும்புடைய சுவை வேற, பாலனுடைய சுவை வேற, நம்ம பிரிச்சு தெரிஞ்சு வர முடியும். அதனால சரணாகதி லட்சணம் சொல்ல முடியாதா கூட பரவாயில்ல. சரணாகதின்னு ஒண்ணு உட்கு அப்படின்னா அப்படி இல்ல லட்சணம் வேணுமே அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் லட்சணம் காமிக்கிறார். அனன்ய சாத்திய சுவாதிஷ்ட சாதன சமர்த்த வசீகரணம் சரணாகதி இன்னொரு லட்சணம் சொல்ற தேசியனை. ஒரு பலனை ஆசைப்பட்டான் ஒருத்தன், அந்த பலனுக்கான உபாயம் என்ன, அந்த பலனை அடையறதுக்கு உபாயம் என்னன்னு பார்த்தான். உபாயம் கஷ்டமா இருந்தது, ஐயோ இந்த உபாயத்தை செய்ய முடியலையே நினைச்சான். ஆனா உபாயத்தை செய்யறவா என்ன பண்றான் பார்த்தான், உபாயத்தை செய்யறவாளுக்கும் பலன் கொடுக்கறது வேற ஒருத்தர், பகவான் தான் பலன் கொடுக்கறான். அப்ப இவர் உபாயத்தை பண்ணாலும் பலன் கொடுக்கறதுமோ அவர் தானே, அதனால நம்ம உபாயத்தை பண்ணாமே அவர்கிட்ட பலத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுனால இவன் உபாயமே பண்ணாமல் அகிஞ்சனா இருந்துட்டு என்னால இந்த உபாயங்கள்லாம் பண்ண முடியலங்கிறது ஒத்துண்டு சிம்பெருவான் கிட்ட போய் பிரார்த்திச்சு பலன் வாங்கிக்கலாம். இதுதான் சரணாகதி. ஒரு பலனுக்கான உபாயத்தை செய்ய முடியாமல் இருக்கிறவன், அந்த பலனை கொடுக்கக்கூடிய மகான் பெரியவர் யாரோ அவர்கிட்டேந்து கேட்டு அவர் வசீகாரம் பண்ணி அவர்கிட்டேந்து பலனை வாங்கிப்பான். அவர்கிட்ட போய் கேட்கறது தான் சரணாகதி அப்படின்னு லட்சணம் சொல்ற. அடுத்து மூணாவது ஆட்சேபம், சரணாகதி அனுஷ்டானம் பண்ணலையே, இது மூணாவது ஆட்சேபம். சரணாகதி அனுஷ்டானம் பண்ணதா பெரிய அளவுல இத்திகாச புராணங்கள் எல்லாம் இல்லையே. பக்தி யோகம் அனுஷ்டானம் பண்ணுவா நிறைய பேர் பேர் இருக்கு. வியாசர் அனுஷ்டானம் பண்ணார், வாமதேவர் அனுஷ்டானம் பண்ணார், சுகர் அனுஷ்டானம் பண்ணார், பராசர அனுஷ்டானம் பண்ணார், நிறைய மகரிஷிகள் பேர் இருக்கு. பீஷ்மர் முதலானவர்கள்லாம் கூட பக்தி யோக நிஷ்டான் இருக்கு. இவர் பக்தி யோக நிஷ்டர், இவர் சரணாகதி பண்ணவர் அப்படின்னு பிரிச்சு எல்லாம் சாஸ்திரம் சொல்லல. அப்ப சரணாகதி அனுஷ்டானம் பண்றவாள் இருக்காளா அப்படின்னு கேட்டா ஏன் இல்ல, தாராளமா இருக்கா. சரணாகதியில ரெண்டு விதமா பிரிச்சு பார்ப்போம், மோட்சத்துக்கான சரணாகதின்னு ஒண்ணு, வேற பலனுக்கான சரணாகதின்னு ஒண்ணு. வேற பலனுக்கான சரணாகதி நிறைய பேர் பண்ணிருக்கான். திரௌபதி சரணாகதி செய்தது, காக்காசுரன் சரணாகதி செய்தது உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக. திரௌபதி சரணாகதி செய்தது வஸ்திரத்தை வாங்கிட்டு தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவருக்கெல்லாம் சரணாகதி அப்பவே பலிக்கிறது. அதனால சாதாரண பலனுக்காகவும் சரணாகதி பண்ணலாம், கடைசியாக மோட்சம் அப்படிங்கிற பலனுக்காகவும் சரணாகதி பண்ணலாம். மோட்ச பலனுக்காக சரணாகதி பண்ணவர் யாரும் கேட்டா முகுந்தன் அப்படிங்கிறவரும், உச்சுகுந்தன் உச்சுகுந்தன் அப்படிங்கிறவர், க்ஷத்ரபந்துங்கிறவர், கட்வாங்கன் அப்படிங்கிறவர், அதுவும் நிறைய பேர் இருக்கா. புராணங்கள்லாம் நிறைய க்ஷத்ரபந்து கதை பிரசித்தமா இருக்கு, கட்வாங்கன்கிற முச்சுகுந்தன் கதை கிருஷ்ணாவதாரத்தில் வரும். ஆக மோட்சத்துக்காக சரணாகதி பண்றவாலும் இருக்கா, சாதாரண பலனுக்காக சரணாகதி பண்றவாலும் இருக்கா. அதனால அனுஷ்டானம் இல்லை அப்படின்னு திடான்னு சொல்லிட முடியாது. அனுஷ்டானம் இல்லைன்னு சொல்லுவா என்ன காரணம் சொல்றான்னா, யாசர் வசிஷ்டர் சுகாச்சாரிய முதலானவர்கள்லாம் பக்தி யோகம் தானே பண்றா, சரணாகதி பண்ணலையேங்கிற அழகான விஷயம் என்னங்க, தன்னை பக்தி யோகம் பண்ண முடிஞ்சவா பக்தி யோகம் தான் பண்ணுவா. பக்தியோகம் பண்ண முடியாதவாள் தான் சரணாகதி கிட்ட வருவா. ஏன்னா சரணாகதிக்கான யோகியதே அதுதான், என்னால பக்தியோகம் பண்ண முடியல அதனால சரணாகதி பண்றேன் அப்படிதான் வரும். ஆச்சின்சன்யன் தானே, ஒன்னும் செய்ய முடியாதவன் தானே சரணாகதி பண்றான். என்னால உபாயம் செய்ய முடியாது, அதனால நீயே பலன் கொடு. உபாயம் செஞ்சா பலன் கொடுக்கறவன் நீ தானே. நான் உபாயம் செய்யாமே எனக்கு பலன் கொடு அப்படின்னா அவன் கருணையினால கொடுப்பான். ஐயோ பாவம் இதுக்கு செய்ய முடியலையேன்னு கருணை, அந்த கருணையினால பலன் கொடுப்பானான். அதனால இதுக்கு அனுஷ்டானம் இருக்கு அப்படின்னார். நாலாவது ஆட்சேபம், சரணாகதி பண்ணணும் அப்படின்னு விதி வேதத்துல கட்டளை இருக்கா எங்கேயாவது? சரணாகதி பண்ணியே ஆகணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? எங்கேயும் சொல்லலையே. என்ன கேட்டா சொல்லியிருக்குங்கிற, சரணாகதி பண்ணு அப்படின்னு கட்டளையா சொல்றதா அப்படின்னா, சரணாகதி பண்ணுன்னு கட்டளை சொல்லாட்டா கூட பரவாயில்ல, வேற விதமா சொன்னா போதும். உதாரணமா பெருமாள் ஸ்ரீராமன் ராமாயணத்தை சொல்லும்போது, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மிச்சி ஆச்சரே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. என்கிட்ட யார் வந்து ஒரு தடவை சரணாகதி பண்றாலோ அவளுக்கு நான் அபயம் கொடுக்கிறேன், எல்லாருக்கும் அபயம் கொடுக்கிறேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு பெருமாள் சொல்றார். யார் சரணாகதி பண்றாலோ அவளுக்கு அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, சரணாகதி பண்ணுன்னு சொன்னதான் அர்த்தம். அதான அர்த்தம், சரணாகதி பண்ணா அவ எல்லாருக்கும் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னா சரணாகதி பண்ணுங்கன்னு சொன்னாதான் அர்த்தம். அதனால பண்ணுங்க விதி, அதுதான் விதியே. அதே மாதிரிதான் வேதத்திலையும், தஸ்மாத பிவத்யம் பிரபன் அன்ன பிரதி பிரயச்சந்தி. சரணாகதி பண்ணவனா இருந்தான்னா அவன் கொல்லப்பட வேண்டியவன் ஆனா கூட அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. ஒருத்த மகாபாபம் பண்ணிட்டான், அவனை கொண்டுதான் ஆகணும், வேற வழி இல்லைங்கிற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு பெரிய பாபம் பண்ணிருக்கான். சரணாகதி பண்ணிட்டான், காலு விழுந்துட்டான் அப்படின்னா அப்ப அவனை காப்பாத்தி ஆகணும். ஆனா சரணாகதி பண்றவனை காப்பாத்தனும் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அவன் சரணாகதி பண்ணுன்னு சொல்லியிருக்குன்னு தான் அர்த்தம். இதுலயே அது அர்த்த சித்தமாயிடுறது. சரணாகதி பண்றவனை காப்பாத்து அப்படின்னா சரணாகதி பண்ணு, அதுவும் உயர்ந்த தர்மம் அப்படின்னு தானே ஏற்படும். அதனால விதி இல்லைன்னு சொல்ல முடியாது, விதி இருக்கு, மறைமுகமா இருக்கு, நேர்முகமாவும் இருக்கு. ஓமித்யாத்மானை யுஞ்சீத அப்படின்னு இருக்கு, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட சேர்த்து விடு அப்படின்னு சொல்லியிருக்கு. சேர்த்து விடுன்னா சரணாகதி பண்ணுன்னு தான் அர்த்தம். அதனால சரணாகதி பண்ணணுங்கிற விதி கிடையாது அப்படின்னு சொன்னா அது இல்லை, விதி இருக்குங்கிறத சாபிக்க. அடுத்த ஆட்சேபம், சரணாகதி பண்றது கூடாதுன்னு வேதத்திலே சொல்றேன்னா எங்க சொல்லுக்கு கேட்டா, ஒரு உதாரணம், நான்ய பந்தா அயனாய வித்யதே அப்படின்னு இருக்கு. எம்பெருமான அடையறதுக்கு வேற உபாயம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. உபாயம் கிடையாதுன்னு சொல்லிருக்கும் போது சரணாகதின்னு ஒரு உபாயம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? வேதமே உபாயம் கிடையாதுன்னு சொல்றது என்ன ஆட்சேபம் வர? அப்படி இல்ல, அந்த ஒரு வாக்கியம் மாத்திரம் எடுக்க வேண்டாம், மொத்தமா எடுத்து பார்த்தோம்னா, தம ஏவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்யப்பந்தாய வித்யதேன் இருக்கு. எம்பெருமானை பத்தி சொல்லி அவனை யார் தெரிஞ்சுக்கிறாளோ, அவனை யார் தியானம் பண்றாளோ அவன் மோட்சமா மோட்சத்துக்கு போறான். நான்யப்பந்தா வேற வழி கிடையாது அப்படிங்கிற, வேற வழி கிடையாதுன்னா நான் சொன்ன இந்த வழி தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு தானே அர்த்தமா. அதனால பகவான் உபாயங்கிறத மறுக்கல. அது மாதிரி இன்னும் பல ஆட்சேபங்கள்லாம் பண்ணிட்டார். உதாரணமா சாஸ்திரங்கள்ல பல இடத்துல பக்தியினால்தான் எம்பெருமானை அடைய முடியும்னு பல இடத்துல இருக்கு. பக்தியே கதே புருஷே புராணே முதலானதெல்லாம் பாகவதத்துல அடிக்கடி வரும். எம்பெருமானை பக்தி தவிர வேற எதாலையும் அடைய முடியாது. இவ்வளோ ஏன் பகவானே அதான் சொல்லுதா, நாகம் வேதைகி ந தபசா நெய்ஜேயா அப்படின்னு என்ன எந்த உபாயத்தினாலும் அடைய முடியாது. பக்தியா துணன்மியா லப்தியா அகம் ஏவம் விதோ அர்ஜுனா, பக்தியினால மட்டும்தான் என்ன அடைய முடியும் அப்படின்னு கண்ணனே சொல்றான். ஓ சரணாகதி உபாயம் இல்லையே, பக்தி தானே உபாயம், சரணாகதி எப்படி உபாயமாகும்? பக்தியினால மட்டும்தானே கண்ணனை அடைய முடியும் என்று கேள்வி வரும். உண்மையிலே சரணாகத்திலையும் பக்தி உண்டு. பக்தினால அப்படிங்கிறது மற்ற எதுவும் கிடையாதுங்கிறதுக்காக சொல்ல வரல, எதை பண்ணாலும் பக்தியோட பண்ணணும்ங்கிறத சொல்ல வந்திருக்கு. அது நாகம் வேதைகி ந தபசாங்க நான் கண்ணன், வேதங்கள்னால என்ன அடைஞ்சிட முடியாது, தபஸ்னால என்ன அடைய முடியாது, நான் மேதையா, வேற எந்த விதத்தினாலும் என்ன அடைய முடியாது அப்படிங்கிறான். பக்தினால மட்டும்தான் அடைய முடியும் அப்படிங்கிறான். அப்படின்னா வேதத்தினால் அடைய முடியாது, தபஸ்தினால அடைய முடியாது அப்படின்னா அப்ப வேதம் தபஸ்லாம் வீணா, அதெல்லாம் பண்ணக்கூடாதானா? அதுக்கு தாற்பயம் என்ன கேட்டா, பக்தி இல்லாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். வெறும் வேதத்தினாலேயோ, சுஷ்ட வேதம் அப்படிங்கிறவன், ஒரு வதட்டு வேதாந்தத்தினாலேயோ, இல்ல ஒரு வரட்டு தபஸ்னாலேயோ எம்பெருமானால் அடைய முடியாது. பக்தி ரூபா பண்ண அப்படின்னு ஒரு சிபாஷியத்துல பக்தியா இருக்கணுமா, இவன் பண்ற தபஸோ இவருடைய தியானமோ எல்லாமே பக்தி ரூபமா இருக்கணும். அதனால நான் பக்தினாலதான் என்ன அடைய முடியும் அப்படின்னா, நீ பண்ற எந்த உபாயமே பக்தியோட சேர்ந்திருந்தாதான் என்ன அடைய முடியும்னு அர்த்தம், இல்லாட்டா அடைய முடியாதுன்னு அர்த்தம். அது சரணாகதிக்கும் சேர்ந்ததுதான், சரணாகதிக்கும் பக்தி வேணும், பக்தி இல்லாமல் சரணாகதி பண்ண முடியாது. அதனால சரணாகதியிலையும் பக்தி இருக்கு, இருக்கிறபடினால பக்தினால்தான் அடைய முடியும் அப்படின்னா சரணாகதினால அடைய முடியும் அப்படிங்கிறது விரோதம் கிடையாது. அடுத்து இதே மாதிரி ஆட்சேபம், ஐக்கியம், அதாவது உபநிடத்துல மொத்தம் 32 வித்தியைகள் சொல்லியிருக்கா, பிரம்ம வித்யான்பெயர். மோக்ஷத்துக்கு எப்படி பகவானை நம்ம உபாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. ஒன்று ஒன்று ஒரு வித்தியக்கும் பெயர் உண்டு, சத்வித்யா, அக்ஷர வித்யா, வைஸ்வானர வித்யா, அப்படிலாம் பேர் உண்டு. 32 வித்தி சொல்லிருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அதுல 32வது தான் இந்த சரணாகதின் பெயர். இப்ப என்ன சொல்றா, வேதத்துல சொன்ன 32 வித்தியைகள் இருக்கும் இல்லையோ, அதுல சரணாகதின்னு ஒண்ணு கிடையாது, அது தனியா சொல்லல, ஐக்கியம் தான். ஒரே உபாயம் தான் வேதத்துல சொல்லியிருக்க, ரெண்டாவது உபாயத்தை சொல்லல, இன்னும் ஆட்சேபம் வர அது கிடையாதுன்னு சொல்ற. நானா சப்தாதி பேதாதி இது கதையதா சூத்திரகாரேன சமயகுன்னு இன்னொரு இடத்துல கூட சொல்ற. இப்ப சூத்திரம் அருளி செய்த வியாசரே நானா அப்படிங்கிற, ஒரு வித்தியே இல்ல பல வித்தியே இருக்கு அப்படின்னா, அவர் பல வித்தியே இருக்கு அப்படின்னு சொல்லச்ச, இந்த சரணாகதி அவர் மனசுல இருக்கு எப்படி தெரிஞ்சேன்னு கேட்டா, சப்தாதி பேதாத்துன்னு அடுத்து சொல்ற, வேற வேற சப்தத்தை பிரயோகம் பண்ற பாருங்க. தியான யோகம் பண்ணும்போது வேதம் எப்படி சொல்லும் அப்படின்னு கேட்டா, தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லும், இல்ல உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லும், இல்ல ஞானத்தை சம்பாதிச்சுக்கோன்னா சொல்லும், ஞானம்னா தியானம்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஆனா சரணாகதி எப்படி சொல்றது மொழியோ, ஓம் இத்யாத்மானை யுஞ்சீத, ஓம்ங்கிற மந்திரத்தினாலே ஆத்மாவை சமர்ப்பிச்சுடு பகவான் கிட்ட அப்படிங்கிறதாக, ஆத்மா சமர்ப்பணம் தானே சரணாகதி. அதனால இந்த சப்தத்தை வச்சு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும், இந்த மனசுல வச்சுட்டு இருக்காரு வியாச சரணாகதி மனசுல வச்சுட்டு தான் ஒரு சூத்திரமே பண்ணிருக்காரு அவர். ஆனா சப்தாதி பேதாங்கிற சூத்திரம் பண்ணதே சரணாகதிக்காக பண்ண சூத்திரம் தான் அதுன்னு சொல்லணும். சப்தாதி பேதாதி இது கதையதா சூத்திரகாரே நசம்யக் ஞாசோபாசே விபக்தியம். அப்போ சரணாகதியும் பக்தி யோகத்தையும் பிரிச்சு காமிக்கிறாராம் சூத்திரகாரரே, சூத்திரம் அருள் செய்த வியாசரே பிரிச்சு காமிக்கிறார். அதனால ஐக்கியம்ங்கிறது கிடையாது, வேற வேறதான், சரணாகிதி வேற பக்தி யோகம் வேற. அடுத்த ஆட்சேபம் அசக்தி, சரணாகிதி பண்ண முடியாது அப்படின்னா, ஏன்னா சரணாகதிக்கு மகாவிஸ்வாசம் வேணும், அது வராதே. திரௌபதிக்கு மகாவிஸ்வாசம் இருந்ததோ இல்லையோ, அஸ்தினாபுரத்தில் இருக்கிற திரௌபதிக்கு என்ன விசுவாசம் கேட்டா, துவாரகையில் இருக்கிற கண்ணன் புடவையை கொடுப்பான்னு ஒரு விசுவாசம், மானத்தை காப்பாத்துவான். இங்க இல்ல, பக்கத்துல இல்ல, எத்தனையோ தூரம் தள்ளி இருக்கா, அவன் காப்பாத்துவான் அப்படிங்கறத, இதுதான் மகாவிஸ்வாசம் பெயர். ஐயோ பாவம், அவன் எப்படி காப்பாத்துவான், கடைசிய காலத்துக்கு அவன் நம்பினா அவன் எப்படி காப்பாத்துவான் இருந்தா மகாவிஸ்வாசம் இல்ல. இந்த மகாவிஸ்வாசம் வர்றது ரொம்ப கஷ்டமா, மகாவிஸ்வாசம் பிறக்காது, ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்னு இருக்கு. எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு சரணாகதி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. எல்லா தர்மத்தையும் விட முடியாதேங்கிறான். எப்படி விட முடியும்? ஆகாரம் முதலானதெல்லாம் விட முடியுமா? குளிக்கிறது சந்தியாவந்த முறை முதலான தர்மங்கள்லாம் விட முடியுமா? பொதுவாக பார்த்தா எல்லா தர்மத்தையும் விடுறதுங்கிறதே நடக்காத காரியங்கிறான். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ணாம வெறும் உட்காந்துருதா? அதனால இது அசக்தி, சரணாகதி பண்ண முடியாது அப்படின்னு ஆட்சேபம் வரைச்சேன். அதுக்கு ஒரு சமாதானம் சொல்றாரு. அப்படி இல்லை, சரணாகதி தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சரணாகதி அப்படின்னு சித்தாந்தம் பதில் சொல்றாரு. சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்னா எல்லாத்தையும் ஊட்டணும் அப்படின்னு கேட்டா அப்ப சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கண் சுருட்ட கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா கண் சுருட்ட வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியதுதான். பின்ன என்ன கேட்டா மோட்சத்துக்கான உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணும் பண்ணல. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னா எதுவுமே பண்ணல. மோட்சத்துக்கு உபாயமா எதை சொல்றாலும் அது எங்கிட்ட இல்லை அப்படின்னா அது இல்லைங்கிறவன் தான் சரணாகதி பண்ணணும். அதனால சர்வதர்மான் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்லணும். மோட்சத்துக்கான சர்வ தர்மங்களையும் விட்டுட்டு அர்த்தம். இப்படி அசக்தியை நிராசம் பண்ற சரணாகதி பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இவன் எதை விடணும்னா தன் பிரவிற்த்தியை விடணும். நான் வேற உபாயம் பண்றேன்னு ஆரம்பிக்க கூடாது. ஆனா அசக்தி கிடையாது, நல்லா தாராளமா பண்ணலாம்ங்கிறத ஸ்தாபிச்சார். அடுத்த காரணம் அக்ஷாதி என்று பெயர். அக்ஷாத்தினா அது பிரசித்தம் இல்லையே. எத்தனை சாஸ்திரம் இருக்கு லோகத்துல? சாங்கிய சாஸ்திரம், யோக சாஸ்திரம், நியாயம், வைசேஷிகம், எத்தனையோ சாஸ்திரம் இருக்கு. ஒன்றில் கூட இந்த சரணாகதியை பத்தி சரியா சொல்லல. ஆனால் இது தெரிஞ்ச விஷயம் இல்லையே அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியன் பரிகாசம் பண்ற. இது மொத்த பேருக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயம் இல்லைங்கிறியே. இல்ல சாங்கிய சாஸ்திரத்துல கபிலர் சொல்லலையே, நான் சாங்கிய சாஸ்திரத்துல கபில மகரிஷி சொல்லலையே, நியாய சாஸ்திரத்துல கௌதம மகரிஷி சொல்லலையே, வைசேஷிக சாஸ்திரத்துல கனாத மகரிஷி சொல்லையே, சரணாகதி பத்தி வரல மூச்சே விடலையே அப்படின்னா இவா சொல்றது இருக்கட்டும். லோகத்துல சாதாரணமான மனுஷனுக்கே தெரியுமே, காரியம் நடக்கிறதான் பாப்போம், காரியம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க. உடனே யார் பெரியவாளா அவர்கிட்ட போய் காதை பிடிச்சிருவானே, காரியம் நடக்கிற வரைக்கும் இப்படி இப்படி பாத்துட்டு இருப்பான் கௌரவத்தோட. நடக்கல அப்படின்னா அவர் காலை பிடிச்சிருவான், இதுதானே சரணாகதி. நம்மளால ஒரு காரியம் செய்ய முடியலங்கிறது தெரிஞ்சா அந்த காரியத்தை நமக்கு நடத்தி பலனை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தரலையோ அவர் காலில் விட்டுறதானே சரணாகதி. இது எல்லாருக்குமே தெரியுமே, பாமரன் கூட தெரியும். சாஸ்திரம் படிக்கணும் அவசியம் இல்லை. இதுக்கு சிலருக்குலாம் சாஸ்திரம் வேண்டாம். வியாசர் சொல்றார், இதம் புண்ணியம் இதம் பாபம் இது ஆசண்டாளம் பிரசித்தேங்கிறார். சொல்பம் சாஸ்திர பிரயோஜனம், ஆசண்டாளம் மனுஷானாம் சொல்பம் சாஸ்திர பிரயோஜனம். அதாவது இதம் புண்ணியம், இது புண்ணியம், இது பாபம் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியுமேங்கிறார் வியாசர். சாஸ்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா சாதாரண பாமரனா மீன் பிடிக்கிறவன் கூட இது புண்ணியம் அது பாபங்கிறது தெரியும் அவனுக்கு. டேய் பாபம் பண்ணாதராங்கிறான், ஏதோ போற வழியில புண்ணியத்தை தேடிக்கிறேன் சாமிங்கிறான். கிராமத்துல இருக்கவன் பேசுறான், சாமி போற வழியில புண்ணியத்தை தேடிக்கிறேன் நான், ஐயோ அவர் பாபம் பண்றாருங்க இப்படின்னா சொல்லுவானே. அவனுக்கே தெரியும் அவன் என்ன சாஸ்திரமா படிச்சான், புனஸ்மிருதி படிச்சானா இல்ல உபநிஷத் படிச்சான். ஒன்னும் படிக்காம எது புண்ணியம் அப்படின்னா எது பாபம்னு தெரியும் எல்லாருக்குமே, எல்லா விஷயமே தெரியும். எல்லாரும் தெரிஞ்சுதான் தப்பு பண்றான். பொய் சொல்றவங்க கூட பொய் சொன்னா தப்புன்னு தெரிஞ்சுதான் தப்பு பண்றான், தெரியாம தப்பு பண்றா கிடையாது. அதனால சொல்பம் சாஸ்திர பிரயோஜனங்கிற சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் ரொம்ப குறவுதாங்கிற. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தான சாஸ்திரம் சொல்றது. வியாசர் அழகா சொல்ற, அதே மாதிரி சரணாகதிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். காரியம் நடக்காட்டா சரணாகதி பண்றது ரொம்ப கெட்டிக்காரால் நிறைய பேர் இருக்கா இன்னைக்கும், பல பேரும் அப்படிதான். என்ன மோட்சத்துக்கான பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணுங்கிறது சாஸ்திரத்தினாலதான் தெரியும், வேற வழினால தெரியாது. அதுக்கு சாஸ்திரத்தோட பொதுவா சரணாகதிங்கிறது உண்டு. அதனால அக்கியாதி அப்படிங்கிறது கிடையாது. சரணாகதிங்கிறது யாருக்குமே தெரியாதே, எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னா எங்கேயும் சொல்ல வேண்டுமே, அதான் எல்லாருக்குமே தெரியுமே. சின்ன குழந்தை இல்லை இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இது சாஸ்திரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு. அதனால அக்கியாதி அப்படிங்கிற ஆட்சேபத்தை நிராசம் பண்ண. அப்புறம் சம்பிரதாய விரோதா இன்னும் ஒண்ணு. சரணாகதி பண்றது சம்பிரதாயத்துக்கு விருத்தம், நம்ம சம்பிரதாயத்துல அப்படின்னா ஏன் விருத்தம்? எல்லாரும் பண்ணிட்டு தானே இருக்கேன், இதுல விருத்தமும் ஒண்ணும் இல்லையேன்னா இல்ல பாஷ்யத்துல சொல்லலையேன்னு ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானா சரணாகதி பத்தி சொல்லலையே. சம்பிரதாயத்துல இருந்தா சொல்லிருக்கணுமே, ஆனா ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லலையே. அவர் கீதா பாஷ்யத்துல சொல்லு, ஸ்ரீபாஷ்யம் போயிட்டு போறது சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வருதா அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு சரணாகதி ஸ்லோகம் புரியும். அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சு கூட நம்ம சரணாகதியை சொல்லல. அவர் சரணாகதி வந்து மோட்சத்துக்கு போனோம் அப்படிங்கிறத வியாக்கியானம் ஸ்ரீ கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் பண்ணல. இப்போ பண்ணலையே, சம்பிரதாயத்தில் இருந்தா பண்றப்பாரு, சம்பிரதாயத்தில் இல்லாத அப்படின்னால தானே சரணாகதி பத்தி பேச்சே விடலையே, பேச்சு முச்சே இல்லையே அப்படின்னு கேள்வி. அதுக்கும் பதில் சொல்ற, ஒன்னாவது இந்த கீதா பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்யம் இதெல்லாம் சரணாகதி சொல்றதுக்காக அந்த சாஸ்திரம் கிடையாது, அதெல்லாம் அதெல்லாம் பக்தி யோகம் பத்தி சொல்றதுக்காக அந்த சாஸ்திரம். அதுல சரணாகதியும் சொல்றார், பக்தி யோகத்துக்கு அங்கமான சரணாகதியை சொல்றார். பக்தி யோகம் நன்னா நடக்கணுங்கிறதுக்காக பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணுவா, அது சொல்றார். மோட்சத்துக்கான சரணாகதி தான் சூச்சகமா சொல்லிருக்காரே தவிர ஸ்பஷ்டமா சொல்லல. அதனால இதுல சம்பிரதாய விரோதம்ங்கிறது கிடையாது, சம்பிரதாயத்துல இருக்கிற விஷயம்தான். இதெல்லாம் ஸ்பஷ்டமா எம்பெருமானார் எங்க சாதிச்சார்னா கத்தியத்துல சாதிச்சிருக்காரு. சரீர பாத சமயேதோ கேவலம் மதியா அதிப்பிரபுத்தா சொல்ற, சரீர பாத சமயம் சரீரனுக்கு விழும்போது நானே உனக்கு ஞானத்தை கொடுத்து என் லோகத்துக்கு கூட்டுக்கிறேன்னு சொல்ற. சரணாதி பண்றதை வச்சுதான் இப்படி எல்லாம் சொல்ற. அதனால சம்பிரதாயத்துல சில கிரந்தங்கள்ல சரணாகதியை பத்தி சொல்லலையே அப்படின்னு கேள்வி வரைச்ச, பல கிரந்தங்கள்ல சொல்லி இருக்கார் அப்படிங்கறதுதான் பதில். கத்தியத்துல ஸ்பஷ்டமா சரணாகதி சொல்லியிருக்கார் அப்படிங்கறத பார்த்தோம். அதனால சம்பிரதாய விரோதம் அப்படிங்கறதும் கிடையாது. ஆக ஒன்பது காரணம், ஒன்பது ஆட்சேபங்களை சொல்லி சரணாகதி பண்ணக்கூடாது அப்படின்னு பிரச்சனை வர, சரணாகதி உண்டு அது உபாயம்தான், சரணாகதிக்கு சுரூபம் இருக்கு, சரணாகதிக்கு லட்சணம் இருக்கு, சரணாகதிக்கு அனுஷ்டானம் இருக்கு, சரணாகதிக்கு விதி இருக்கு, இதெல்லாம் சொல்ற வேதத்திலே விதி இருக்கு. விஸ்தாரமா இந்த கிரந்தத்துல சம்ஸ்கிருதத்துல இருக்கு. ஞாச நிஷேத நவகாந்தகா, அதனாலதான் இந்த கிரந்தத்தின் மூலம் சரணாகதியை காப்பாத்தி கொடுத்துருக்க அர்த்தம். அடுத்தது 482வது திருநாமம், ஆனுகூல்யாத்யங்க பேத ப்ரபத்யத்யாய பேததிற்கு. இனிமே சரணாகதியில உள்ள விஷயங்கள் வரப்போகுது. அதாவது ஒரு வாதம் பிரதிவாதம் அப்படிங்கறத வர்ற விஷயம் வந்திருக்கு, இதற்கு சொல்லியாச்சு. இனிமே சரணாகதி சுரூபம் அதெல்லாம் பத்தி இனிமே வரப்போகுது, இனிமே வரக்கூடிய திருநாமங்கள்ல அதுல அங்கங்கள் எத்தனை அப்படிங்கறத எல்லாம் பத்தி அடுத்த திருநாமத்துல சொல்ல போற. அதாவது சரணாகதி பத்தின விஷயங்கள் இனிமே வரப்போறது நம்ம மெதுவா பார்க்கலாம். இப்ப 481 திருநாமம் வரைக்கும் ஆயிருக்கு, இன்னைக்கு ஒரு திருநாமம் மட்டும்தான் இருக்கு. ஞாச நிஷேத நவகாந்தகா இன்னொரு திருநாமம் மட்டும்தான் இன்னைக்கு ஆயிருக்கு. நாளையில இருந்து இந்த சரணாகதி பத்தின விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.